மீரா ராமையா சரவதே மீரா ராமையா சரவதே மீரா ராமையா சரவதே மீரா ராமையா சரவதே மீரா ராமையா சரவதே மீரா ராமையா சரவதே I love you. Yeah.